ஜானேந்திரநாதாய பரிநாத்ய தேவி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகவே அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. ரெண்டு ஸ்லோகத்தினால பொதுவா இந்த அதிகரணத்தினுடைய சாரங்களை அழகா பார்த்து முடித்தார் சுவாமி. அதன் பிறகு இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த பாதத்துல என்ன சாரம், இந்த பாதத்துல என்ன சுவாமி சாய்க்கிறது அப்படிங்கறத இங்க சாய்க்கிறார். இந்த பாதத்துல மொத்தம் ஆறு அதிகரணங்கள் இருக்கு. இந்த ஆறு அதிகரணங்கள்ல எப்படி எப்படி நிரூபணம் பண்ணப்படுது? முதல் அதாவது ஆறு அதிகரணம் பிரித்து பிரித்து சொல்லணும். முதல் மூணு அதிகரணத்துல என்ன சொல்லப்பட்டது, அடுத்த மூணு அதிகரணத்துல என்ன சொல்லப்படுது? பொதுவா ஒவ்வொரு வித்தியைய பிரம்ம வித்தியை எடுத்துண்டு, இப்ப சாண்டில்ய வித்தியை முதல்ல, நசிகேதாஜ வித்யா ரெண்டாவது, மூணாவது உபகோசல வித்யா, நாலாவது அந்தர்யாம வித்யா, அஞ்சாவது பரவித்யா, ஆறாவது வைஷ்வானர வித்யா. இப்படி ஆறு வித்தியைகள்ல சொல்லப்பட்ட பதங்கள், சாண்டில்ய வித்தியில சர்வம் கல்விதம் பிரம்மன் சொல்லப்பட்ட வாக்கியத்துல யார் சொல்லப்பட்டார், பரமாத்மாவா ஜீவனா? அது மாதிரி இரண்டாவது அதிகரணத்துல அத்தா யார், போக்தா அத்தா யாரு அப்படின்னு அங்க இப்படி ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு பிரம்மமா ஜீவனா அல்லது பிரதானமா பிரகிருதியா அச்சேதனமா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சாய்த்து முடிச்சுட்டாரு. ஆனா பொதுவா சாரமா என்ன சாய்ச்சார், முதல் மூணு அதிகரணத்தினால, அடுத்த மூணு அதிகரணத்தினால என்ன சாய், இப்படி பிரிக்கிறது. இத பேட்டிக்கேன்னு சொல்ற மொழியோ, பெட்டி, இந்த பெட்டியில என்ன சொன்ன, அந்த பெட்டியில என்ன சொன்னார், சாஸ்திரங்களை சொல்லச்ச பேட்டிகா சங்கரின் பேரு, இந்த பேட்டிகளை என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த இப்போ பிரித்து சொல்றாரு சுவாமி. இதெல்லாம் என்னன்னாக்கா நம்முடைய ஞானம் எவ்வளவு தூரம் நமக்கு போகணும், சுவாமியினுடைய ஞானம் எப்படி போறது பாருங்கிறோம், எப்படி இந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்லச்ச சூத்திரகாரருடைய திருவுள்ள எவ்வளவு அழகா போறதுன்னு நிரூபிக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல, சூத்திரகாரர் திருவுள்ள எப்படி இருக்கு, பிரிக்கிட்ட சம்பந்தா சம்பந்தம் இல்லாம சொல்லக்கூடாது. அவங்க வந்து நாங்க சொல்ற மொழியோ, இந்த அதிகரணத்துக்கும் அந்த அதிகரணத்துக்கும் என்ன சங்கதி, தொடர்பு என்ன, என்னன்னா தொடர்பு இல்லாம எதையுமே பேசக்கூடாது. அது லௌகிகமோ வைதிகமோ எல்லாத்துலயும் அப்படித்தான், நம்ம பேசுறதுங்கிறது தொடர்போடுதான் பேசணும். எதையாவது பேசிட்டே இருச்சே வேற எதையாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அது தவறா போகுது. அந்த மாதிரி பேசக்கூடாது, ஸ்பஷ்டமா இதமித்தம் சொன்னாதான் அழகுது. அதனால ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லி முடிச்சோம்னாக்கா அடுத்த விஷயம் என்னது, தொடர்போட போயிட்டே இருக்கணும். ஒன்னுக்கு ஒண்ணு சங்கதி மாதிரி, ஆரம்பத்துல பிரம்ம ஜிஜாசன் ஆரம்பிச்சார், அதுல ஆரம்பிச்சது நாலு சூத்திரங்கள்ல சரியா வந்தது, அதுக்கப்புறம் சாஸ்திரம் ஆரம்பிச்சார் ஈஷ சரியானது, அங்க ஆரம்பிச்சவ ஒரு கிரமமா வந்தது, ஒரு அச்சேதனம் இல்லை சேதனம் இல்லை, அதுக்கப்புறம் விசேஷமான விசேஷமான சேதனம் உண்டா, இந்த மாதிரி ஒரு கிரமம். அந்த கிரமத்துல இந்த ரெண்டாவது பாகத்துல ஆறு அதிகரணங்கள் இருக்கு. முதல் மூணு அதிகரணங்களால என்ன சொன்ன அப்படின்னாக்கா, பிரம்மமானது அல்பமான இடங்கள், சிறிய இடங்கள், சூக்ஷமா இருக்கிற இடங்கள்ல எழுந்தொழி இருக்கக்கூடிய பிரம்மத்தை பத்தி இந்த மூணு அதிகரணத்துல சொல்லப்பட்டது. அடுத்த மூணு அதிகரணத்துல பிரம்மன் வியாபிச்சு எழுந்தொழி இருக்கிறத பத்தி சொல்றது. இதுதான் சுவாரஸ்யமே. இது ரத்ன சுருக்கமா சுவாமி சாய்க்கிறார். முதல் மூணு அதிகரணங்கள், முதல் சாண்டில்ய வித்தியை, அங்க சொல்லச்ச என்னச்சு, ஏஷம ஆத்மா அந்தரஹதயேன்னு அங்க வாக்கியம் இருக்கு. ஏஷம ஆத்ம ஏஷக மே ஆத்மா அந்தரஹதயே, இதோ இருக்கானே இந்த சாண்டில்ய வித்தியை சொல்லப்பட்ட பரமாத்மா, இவன் என்னுடைய ஹிருதய குகையில ஹிருதயத்துல உள்ள அந்த ஹிருதயன ஹிருதயத்துக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள எழுந்திருக்கிறவன் எனக்கு ஆத்மா. இது பாருங்க, நம்ம உடம்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹிருதயம் இருக்கே, ஹிருதயம் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாரோ எனக்கு அறியாது தெரியாது. ஆனா நம்ம சாஸ்திரக்காரன் சொல்றான், இப்ப பின்னாடி வரப்போறது இந்த அடுத்த பாதத்துல, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவனுடைய கட்டவரல் எவ்வளவு பெருசோ, எவ்வளவு அளவு இருக்குமோ, அவ்வளவு வலுவான ஹிருதயம் இருக்கும். இதான் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பிராணிக்கும் கட்டவரல் எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசு தான் உதயம் இருக்கும்னு அவர் சொல்றார். இது சரஸ்வரக்காரா சொல்ல போறார். ஏன்னா ஹிருத்யபேட்சையா தூ மனுஷ அதிகாரம் தான் வரப்போறது. அவாவா உதயம் கட்டவரல் அளவுக்கு இருக்கும். அவாவா உடம்பு கேட்டாம நம் எனக்கு கட்டவரல் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்றா. அதை காட்டிலும் பெருசு இருக்கலாம், சிறுசு இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உபாதியினால வந்துதான் இருக்கும். உபாதின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரணம் இருக்க பெருசா இருக்கலாம் ஹயம் கெட்டவர்களை காட்டணும், இன்னொருத்தருக்கு பெருசா இருக்கலாம் அப்பாவா கெட்டவர்களை காட்டணும். வசுதாக கட்டவர்கள் எவ்வளவு இருக்கமோ அவ்வளவு பெருசுன்னு சொல்றார். அந்த கட்டவர்களும் இருக்கக்கூடிய ஹயம், அந்த ஹயத்துக்குள்ள ஜீவன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஜீவனுக்குள்ள இவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் பரமாத்மா. அப்படியான கை எவ்வளவு சூக்ஷமா இருக்காங்க. இது சாண்டில்ய வித்ய. ஏகம ஆத்மா அந்தர ஏசக மே ஆத்மா, மேன்னு என்னுடைய ஏசகா மே என்னுடைய அந்தர ஹிருதய ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இவனே எனக்கு ஆத்மா அப்படின்னுட்டு அந்த சாண்டில்ய வித்யன்னு சொல்லப்படுறது. சாண்டில்ய இருந்தவர் இதை உபாசித்து இது பண்ண மோஷத்தை வந்து ஆதரனால இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது சூக்மமான பிரம்மத்தினுடைய சுரூபம். இந்த மாதிரி இப்படி வே இருக்கலாமா அப்படின்னாக்கா உபாசனத்துக்கு அவன் எவ்வளவோ பிரம்மாண்டமா இருக்கக்கூடியவன், நம்மளை அனுகிரகிக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கம். பாஷ்யகாரர் சாய்க்கிறார் அஸ்மத அனுஜிகிக்ஷையா அப்படிங்கிறார். நம்மளெல்லாம் அனுகிரகிக்கணும்னு ஆசையா அவனுக்கு, அதுக்கோசரம் அதை மாதிரி வென்றெடுத்தான். ஏகமே ஆத்மா அந்தர்ஹிருதயேனுட்டு சாண்டில்ய வித்யில அந்த மாதிரி ரெண்டாவது என்னது நாசிகேதாக்னி வித்யா நச்சிகேதஸ். அந்த நச்சிகேதஸுக்கு சொல்லச்ச யமன் வந்து மிருத்யு உபதேசிக்கிறான். உபதேசிக்க குஹாம் பிரவிஷ்டம் அப்படின்னு இருக்கு. குகையில உள்ள போந்துட்டவன். என்ன குகை? ஹிருதய குகை. ஹிருதய குகை நம்முடைய ஹிருதய மாதிரி ஒரு குகை மாதிரி இருக்கு. எங்க சூக்ஷமா இருக்கு இல்லையா உடம்புல? நம்ம உடம்புலயே எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. எத்தனை அவயவங்கள் இருந்தாலும் அதுல ஹிருதயம் கொடுத்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த ஹயத்துக்குள்ளதான் நாம் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சொன்ன இந்த வேதாந்தத்திலேயே ரெண்டாவது அத்தியாயத்துல ஜீவஸ்வரூபத்தை விசாரிக்க போற அப்ப சொன்னச்ச அவன் வந்து அவர் திருவை சேஷியாதித்தே அத்தியோகமா திருதி அப்படிங்கிற திருதி ஹதயத்தில் அவன் இருக்கான். ஹதயத்துல தான் ஜீவன் இருக்கானா அப்படின்னு உரடல் சொல்லிட்டு போயிருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து எங்க அடிபட்டாலும் காப்பாத்தி விடலாம். ஹதயத்துல பட்டுருச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம். ஹதயம் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா இந்த ஹதயத்துல தான் என்னுடைய ஜீவனைகள். அங்க இருந்துதான் இந்த உடம்பு முழுக்க இந்த ஜீவன் ஆழ்றான். அந்த குகையில் இருக்கக்கூடிய ஜீவன் உள்ள இருந்துட்டுதான் பரமாத்மா நம்மள ஆழ்ந்திருக்கோம். அதனால குகை சூத்திரமே வந்து பாருங்கோ குஹாம் பிரவிஷ்டோ ஆத்மானோஹி சத்தர்சனாத் அப்படின்னுட்டு அந்த ரெண்டாவது அதிகரணத்துல அதிகரணம் அந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டது. இப்படி இந்த ஹதய குகையில் இருக்கக்கூடியவன் இந்த ஜீவாத்மா அப்படின்னு இந்த ரெண்டாவது அதிகரணத்தையும் சொல்லப்பட்டது. பினக்கு முதல்ல சொன்னது அதுவும் ஹதய குகை ஹதயத்துக்குள்ள இருக்கிறவன் சொல்லிட்டு ரெண்டாவது சூத்திரத்தினாலையும் ரெண்டாவது அதிகரணத்திலையும் அந்த நாசிகை ராஜ்யத்திலையும் ஹதய குகையில இருக்கக்கூடிய பரமாத்மாவை சொல்றது. அதனால இதுவும் சூக்ஷமானது. சூக்ஷமா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய சுரூபத்தை இந்த மூணு அதிகரணங்களும் சொன்ன முதல் ரெண்டு அதிகரணம் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது அதிகரணம் என்னது அப்படின்னாக்கா உபகோச விருத்தி அந்தர கோபத்தே அப்படின்னு ஆரம்பிச்சு உபகோச விருத்தி. உபகோச விருத்தியில என்னது? ஏஷோ சக்ஷுஷி. அதோ சக்ஷுஷி புருஷோ திருஷ்யதே. கண்ணுல, கண்ணுக்குள்ள யார் இருக்கானோ, கண்ணுன்றது என்னது? சின்ன ஒரு அவயம். மீதி ரெண்டு அதிகாரத்துல ஹதய குகை. இப்பவும் கண்ணு, இந்த சின்ன கண்ணு, கண்ணுல இருக்கக்கூடிய விழி, அந்த விழிதான் முக்கியமானது. அந்த விழிக்குள்ள பெருமாள் வந்து எழுந்துள்ளிருக்கிறான் அப்படின்னு அங்க முடியாது. அது எத்தனை உண்டு? அந்த இத்தனோண்டு கண்ணு, அந்த கண்ணுக்குள்ள எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு சேஷம். இதுவும் சூக்ஷமான அம்சம் தானே. ஏன்னா அந்தரியாமி பிராமணன் சொல்லச்ச எஸ் சக்ஷுஷி திஷ்டன்னு அப்படின்னு வாக்கியம் இங்க உதாரிச்சிருக்கான். அதனால கண்ணுக்குள்ள எழுந்து இருக்கிறவன் பரமாத்மா அப்படின்னு அங்க தபிச்சோம். கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண முடியும். அதனால இதுவும் சூக்மமான இந்த இவனை சொல்றது பரமாத்மாவ சூக்மமா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அல்பமான சுரூபத்தை தனக்கு நமக்கோசம் குறிக்கின்றிருக்கான். அவன் வந்து அவன் எப்படி சுருக்கிக்கிறான் உடம்ப, அவனால உள்ள போக முடியுமான்னாக்கா அதுதான் பெருமாளுடையது. அந்த உள்ளக்குள்ள போக முடியுங்கிறது வேற விசாரம். அதை வந்து ஞாயிற்று சுவாமி சேர்க்கிறார். சுவாமி தேசிகனுக்கு உள்ளுக்குள்ள போறதுன்னு என்ன அர்த்தம், போறவன் அர்த்தம் இல்லை. அவன் நினைச்சான்னாக்கா உள்ள புரிந்துருவான். ஏன்னா அவன் சங்கல்பம் அப்படிப்பட்டது, அதுல யாராலையும் உண்மைகள் பண்ண முடியாது அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த உள்ள இது வந்து சூக்ஷ்மமான சம்பிரதாய விஷயம். பெருமாள் உள்ளக்குள்ள போறவன் அப்படின்றது அந்த ஆத்மாவா இருக்கான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அணு உள்ளே ஒண்ணும் இல்ல வெளில ஒண்ணும் இல்ல, அவ்வளவு சூக்ஷ்மம். அதுக்குள்ளேயே உள்ள அவனால பிரவேசிக்க முடியும். அவன் திருவள்ளுவகுப்ப அவன் சங்கல்பிச்சுட்டான்னாக்கா அவனால உள்ள போக முடியும். அது பரியந்தம் தான் அர்த்தம். அதை விட்டுட்டு அவன் வந்து உள்ள போய் உட்கார்ந்துருப்பான், அவனது அகரிகரண சாமர்த்தியம் அப்படின்லாம் ஏகதேசிகள் சொல்றார். அது தேசியன் திருவுள்ள உகப்பு இல்ல, தேசியன் திருவுள்ள உகப்பே கிடையாது. அவனால உள்ள போகணும்னு ஆசைப்பட்டானாக்கா அவனால போக முடியும். அந்த சங்கல்பத்தை ஒன்னும் தடுக்க முடியாது அப்படிங்கறது அர்த்தம். அதுதான் சம்பிரதாயமே. அதனால இந்த அந்தரியாமித்தம் தான் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவன் உள்ள போய் எதை எதை பண்ணணும்னு ஆசைப்படுறானோ அதை வெளில இருந்துட்டே கூட அவன் பண்ணிடுவான். இது வந்து நிறைய விசாரம் பண்றா. கோழியானந்த சுவாமி இதுக்கு ஒரு புத்தகமே போட்டிருக்க, பூர்ணத்த விசாரம். அந்த சாகித்ய அதாவது சொரூப சமாப்தி ஆயிடுமே அப்படின்னா கேள்வி வருது. மொத்தம் உள்ள போறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜீவனுக்குள்ள உள்ள போகுதுண்டான்னாக்கா இன்னொரு ஜீவனுக்குள்ள எப்படி போக முடியும்? ஏன்னா இதுலயே முழுசு ஆயிட்டானே. அந்த அழுவார் சுசூச்சி ஒரு நாள் விஞ்ஞாபித்தேன். திருவுடைய பிராட்டி வந்து என்ன பண்ணா பெருமாளுடைய விஷஸ்தரத்துல உட்கார்ந்துட்டான். சதுர்முக பிரம்மாவோ நாபிக் கமனத்துல உட்கார்ந்து விட்டான். ருத்ரன் வந்து எனக்கு ஒரு இடம் கூட அப்படின்னு கேட்டான், நீ பின்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு பெருமாள். அப்போ நம்மாழ்வார் கேட்ட, அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு இடம் கொடுத்தி எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு. அதுக்கு பெருமாள் சொன்ன, அவளுக்கெல்லாம் ஒரு அம்சத்தை தான் கொடுத்தேன், உனக்கு என்னையே கொடுத்துடுறனே. ஒரு விடம் ஒன்றின்றி என்னுள் புகுந்தானுக்கு அப்படிங்கிறார். அதாவது என்ன, அப்படி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றான். அவனுடைய சௌசல்யமும் சௌரத்யமும் ஔதாரியமும் அவ்வளவு வசதியா இருக்குன்றது திருவள்ள. ஆதரனால இங்க உள்ளுக்குள்ள போறதுன்றது இவ்வளவுதான். இது தேசியனுடைய திருவுள்ளம், அதை புரிஞ்சுக்கோங்க. ஆதரனால இப்ப என்னாச்சு, மூணு அதிகரணங்கள். இந்த மூணு அதிகரணங்கள்லயும் சொல்லப்பட்ட விஷயம் என்னது அப்படின்னாக்கா, ஹதய குகையில ஹதயத்துக்குள்ள இருக்கிறது, ஹதய குகையின் சொல்லி அதுல இருக்கிறது, கண்ணுக்குள்ள இருக்கிறது, இப்படி சூக்மமாக பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறதுன்றது இந்த முதல் மூணு அதிகரணங்களால சாய்த்தர் சூத்திரகாரர். இப்ப இந்த கிரமத்தை பாருங்க, மூணு அதிகரணம் சொல்லி மூணு அதிகரணங்கள்ல சூக்மமான திருமேனி சுரூபம் அதோடு இருக்கவன் பெருமான், அதை தொடர்ந்து சாய்ச்சிட்ட. அதுக்கப்புறம் நீதி மூணு அதிகரணங்கள், அதுல சொல்லச்ச அந்தரியாம அதிகரணம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள் அவைகள் அனைத்துக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னாக்க வைபுல்யம் சொல்லப்படுது. பெருமான் எல்லாத்துக்குள்ளேயும் பூந்துடுறான். இப்ப சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அவனுடைய விபுத்துவம் இருக்கு, அவனுடைய அகதிகரண சாமர்த்தியம் இருக்கு, அவனுடைய அப்பதிகதமான சங்கல்பம் இருக்கு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துன்றதுனால எல்லாருக்கும் அந்தரியவனம் உள்ளுக்குள்ள இருந்து ஜாமீன்னா நியமிக்கிறவன் அர்த்தம். உள்ளுக்குள்ள நியமிக்கிறவனம் அந்த நியமனம் இருக்கு. சர்வ நியமனம்ன்றது சாமானியம் இல்லை, நியமனம் அனைத்து பேரையும் அவன் நியமிக்கிறவன். இவ்வளவு வசதியானது இவருடைய நியமனம்ன்றது. அதை சாய்க்கிறேன். அதனால இப்படி அனைத்து உலகம் விபுலமா இருக்கக்கூடிய அனைத்து பிரம்மாண்ட பிரபஞ்சங்களிலேயும் பகவான் அந்தரியாமியா இருப்பான் அப்படின்னாக்க அவருடைய வைபவத்தை எப்படி சொல்றது? இப்ப ஒண்ணு இருக்கும், அது ஒண்ணு சாதாரணமா மகத்துவம் இல்லை, அதை பறந்து இருக்கிறது. அது இந்த அந்தரியாமதினால சொல்லப்பட்டது. அந்த ஸ்ரீபாஷ ஸ்ரீவஸ்தவா தான் தெரியும். உலகத்தில் இருக்க அனைத்து வஸ்துக்களையும் கோடிக்கிற சொல்றது உபனிஷத், பிரதாரண்ய உபனிஷத். அத ஒரே ஒரு வாக்கியத்தினால ஆரண்யம் சொல்றது. அந்த பிரவிஷ்டாஸ்தான் சர்வ ஆத்மா அப்படிங்கிறது. சர்வாத்மா, அந்த சர்வாத்மா பதத்தினால அனைத்து லோகத்து வஸ்துக்கள்லையும் இவன் அந்த ஆத்மாவா இருந்துருக்கான், எல்லாருக்கும் சாசிதாவா இருக்கான், எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான். உள்ளுக்குள்ள இருக்கிறதுன்றது நம்ம உடம்புல நாம இருக்கோம், அதனால நாம இந்த உடம்புக்கு ஆத்மா. அந்த மாதிரியாக இந்த பரமாத்மா இருக்கானே, உலகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களுக்கும் ஆத்மாவா இருக்கிறது. இதுதான் அந்தரியாமி தோன்றது. ஏடது ஆத்மா அந்தரியாமி அமிர்தஹ அப்படின்னு அங்க இருக்கு. இவன் தான் உனக்கு அந்தரியாமி, இவனே அமிர்தன், இவனே ஆத்மா அப்படின்ற உத்தாரகருக்கு யாஜ்யவர்த்தன் சொல்றாரு. தெரிஞ்சது தெரிஞ்சது அவர் கேட்கிற, எனக்கு நான் தெரிஞ்சிருந்தேன், அதனால நீ இப்ப சொல்லு யார் அந்தரியாமி இந்த லோகத்துக்குலாம் அப்படின்னு அவர் கேட்கிற. புத்தாளுகள் யாஜ்யம் வைக்கிறார், அதுக்கு யாஜ்யம் வைக்கிறது சொல்ற. அதனால அந்தரியாமதிகரணத்தினால சொல்லப்பட்டது. பொதுவா பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது சூக்ஷம் தானுன்னு தோணலாம், ஆனா சூக்ஷமா பாருங்கோ நீங்க பொதுவா அதாவது ஸ்தூலமா பார்த்தாக்க சூக்ஷமாயி தோணும். சூக்ஷமா பார்த்தாதான் பெருமானுடைய விபுத்தம் தெரியும். என்ன அப்படின்னா, சூழமா பார்க்க எல்லாத்தையும் உள்ளதான போன்னு இருக்கான். அப்ப ஹிருதய குகையில இருக்கக்கூடிய ஜீவனுக்குள்ள இருக்கணும்னு அர்த்தம். அதனால இவன் வந்து சூக்ஷமா இருக்கனால சொல்லணும், இது எப்படி ஸ்தூலமாகவும் கேள்வி வரணும். அப்படி இல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரபஞ்ச வஸ்துக்கள் இருக்கு, அந்த வஸ்துக்கள் எல்லாத்திலையும் உள்ள போறதுன்னாக்க அது வைபுல்யம் தானே சொல்றது. இதனால பறந்து இருக்க முடியவேதான், இதனால எல்லாத்திலையும் உள்ள போற முடியறது. அத ஆனந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். தேசதா காலதா வஸ்துதா பரித்தேகராஹித்யம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இந்த தேசத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த காலத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வஸ்து பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாதுகாப்போம், இந்த வஸ்து பிரம்மம் இல்லை. தேசதா காலதா வஸ்துதா, இந்த தேசத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வஸ்து ஒரு கடத்தை பாக்குறோம், இந்த கடம் பிரம்மமா இல்லையா? உண்டு. கடத்தறிகன் பரமாத்மா. ஒரு அச்சேதனமோ சேதனமோ எதை பார்த்தாலும் அந்த வஸ்து எல்லாம் பரமாத்மா தான். ஏன்னா இந்த வஸ்துவனுடைய சரீரி பரமாத்மா தானே, அதனால அவன் தான் அது சொல்றோம். ஒருத்தவன் நடந்து வரான், அவனை பார்த்தா யார் ஆகத்தக ஆகச்சதி அப்படின்னு கேட்டான். தேவதத்தக ஆகச்சதி, அங்க வர்றது தேவதத்தனா உடம்பா, அவன் உடம்புதான் நடந்து வருது. உள்ளுக்குள்ள இருக்கா நடத்தி வைக்கிறான், அந்த தேவதத்தன்றவன் நடக்க வைக்கிறான், அதனால இந்த உடம்பு நடந்து வருது. வசுதா தேவதத்தன் இருக்கிறது உள்ள ஆத்மா, அந்த உடம்போடு நடந்து வரான்னு அர்த்தம். இப்ப அந்த உடம்புக்கு சொந்தக்காரன் அவன் தானே, அதனாலதான் தேவதத்தன் சொல்றோம். தேவதத்த உடம்ப தேவதத்து சரீரி பரிந்தம் கொண்டு போற மொழியோ. அந்த மாதிரி இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்கள்லயும் பிரம்மம் இருக்கு. அனைத்து வஸ்துவாகவுமே இந்த பிரம்மமானது பரிமளிக்கிறது, பிரகாசிக்கிறது. அதனால நீங்க சூக்ஷமா பாத்தீங்கன்னா இந்த பிரம்மமானது விபுவா எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கு. இந்த அந்தரியாமதியுடைய சாரம் இதுக்குதான் சுவாமி இப்படி ஒரு குறளை இருக்கிறது. ஆக இந்த அந்தரியாமதிகரணத்துல சொல்லப்பட்டது பெருமானுடைய விபுத்தம். அதே மாதிரி அடுத்தது அதிர்ஷ்டத்வாதி குணகாதிகரணம். இதுல சொல்லச்சு என்ன சாய்க்கிற, அத பராஜய அசதக்ஷரம் அதிகம் எதே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில இந்த உடம்பு பெருமாளுக்கு எது ரூப உபன்யாசம் கடைசி சூத்திரம், அந்த சூத்திரத்தை சகிச்சு என்ன சொன்ன, உபன்யா ரூப உபன்யாசம் பண்ணப்படுறது. உபன்யாசம்னா உபதேசிக்கப்படுறது. பெருமாளுக்கு சொர்க்கலோகமே தலையா இருக்கும், ஏற்கனவே வயசான விஷயங்கிறத பார்த்துருக்கோம். இப்படி இந்த மாதிரி திருமாலுடைய ரூபம் திருமையன் எப்படி இருக்கும், எப்படிலாம் வியாபிச்சிருப்பான்றத ஒரு குருவோட படித்து நமக்கு காமிக்கிறது. ஏன் அப்படின்னா, நமக்கு ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருக்கோம், சந்திர சூரியோஜனே திரே அப்படின்லாம் சொல்றோம். இந்த ஸ்லோகம்லாம் சொல்றவங்க தவிர்த்து இந்த மாதிரி திருமால் இருக்கும் நமக்கு எப்படி தெரியும்? இப்ப உருவகப்படுத்தி பார்த்தோம்னாக்க ஒரு சொர்க்கலோகம் ஒன்னு இருக்கு. ஏன்னா சர்வேஷு காத்திரேஷு சிறப்பு பிரதானம், உடம்புல தலைதான பிரதானமானது. இப்ப சிறதுன்றது என்னன்னா சொர்க்கலோகம், சுகம், சொர்க்கம், ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை கொடுக்கறது இந்த துரோகம்ன்றது. அது இவனு சிறதா இருக்கு. கண்கள் ஆதித்யனா இருக்கு. கண்ணு வெளிச்சு வெளிச்சு பார்க்கறது பிரகாசிக்கிறதுனாக்கா ஆதித்யன் பிரகாசிக்கனா இருக்கான், பிரகாசிக்கன் அனைத்தையும் பிரகாசிக்க வைக்கிறவன். லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் உதிச்சாதான் அன்னைக்கு சுதினம்னு பேரு. சூரியன் அன்னைக்கு இல்லை தென்படவே இல்லைன்னா அது துர்தினம்னு பேரும், துர்தினம். அது வந்து இதுவே ஆகாது, லோகமே பிரகாசிக்காது. அதனால எல்லாரும் கஷ்டப்படுவோம். அதாவது ஒரு பாபத்தினுடைய பலனை நம்மளால அனுபவிச்சிட முடியும், புண்ணியத்தினுடைய பலத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னு சொல்லுங்க, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். உடம்புல வலியை தாங்குற அளவுக்கு சுகத்தை தாங்க முடியல, நோக்கம் இது. அதான் புண்ணியத்தை தாங்குற, இது பாபத்தை தாங்குற அளவுக்கு புண்ணியத்தை நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து மழை நல்லா பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, லோகம் சுருக்ஷமா இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், மழை வந்து கெடுத்து தொழிச்சுட்டு போகின்னு வெயிறோம். உண்மையிலேயே மழை பெஞ்சாதான் நம்மளால சுருக்ஷமா இருக்க முடியும். ஒரு பத்து நாள் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும் மாறி பெய்து தீங்கின்றி மழை பெய்யணுமா? ஒரு கஷ்டமும் வரக்கூடாது ஜனங்களுக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் எல்லா நாட்டிலையும் ஜலம் நல்லா பெய்யணும், மழை வருஷிக்கணும். அது தீங்க கொடுக்க கூடாது, தீங்க கொடுக்கவே கூடாது, கெடுதலையே கொடுக்க கூடாது. அப்படி மழை இருந்ததுன்னாக்கா லோகம் எல்லாம் சுக்ஷமா இருக்கும். ஆனா இந்த தேதிக்கு நம்ம மனுஷ தவறுகளால நிறைய தோஷங்கள் கஷ்டங்கள் தான் வரது, மழை பெஞ்சதுனாக்கா. ஆனா எந்த காலத்திலையும் மழை வந்ததுன்னாக்க காரியம் கெட்டு போயிடுவது, காரியம் கெட்டு போயிடுது. இப்ப சுவாமிக்கு வந்து சப்பண்டீகரணம் நடக்கிறது கைங்கரியம், மழை படபடபடன்னு போட்டுட்டே இருக்குது. அது என்ன போய் குளத்துல போய் வெட்டி எல்லாம் நினைச்சி திருத்தாமடி கொண்டு வந்து வளர்த்தினோம். காலத்தால ஆறு அரை காலம் திருத்தாமடி வளர்த்திட்டோம். கோயில்ல ஒரு கொடி கட்டி நன்னாவே உடலில் ஏழு காத்து பட்டுருத்துனாக்கா சரியா போயிடும். ஆனா சோழல் போட்டுட்டே இருந்தது. காரணம் என்னன்னாக்கா காரியத்தை கெடுத்தோம் மழைன்றது. பரிசு பண்ண நம்மள எப்படி அவன் எங்க இருக்க பண்றான் பார்க்கலாமே. அதுலையும் நம்ம ஜெயிச்சுக்கிறோம். ரொம்ப பெரிய அனுகிரகம், ஆச்சாரியாருடைய அனுகிரகம். அதுல நம்ம அப்படியே நடக்கிறது. அதனால இந்த மாதிரி நமக்கு சூரியன் இருக்கே உதிச்சதுன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்ஞ்சா கஷ்டம் வரும், சூரியன் கொஞ்சம் தாண்டிதுன்னா நிம்மதியா இருக்கும். அதனால அதெல்லாம் பிரகாசிக்கிறது. இப்படி பெருமாளுடைய அவயவங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னாக்க வியாபிச்சு இருக்கிறது. அதை நம்ம வந்து உருவகப்படுத்தி பார்க்கலாம். சொல்லட்டும் பாருங்க, வந்து பெருமாள் நம்ம உபஸ்தானம் சந்தியாவனம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணி உபஸ்தானம் பண்ணிட்டு வெறும் அப்படியே கை நம்ம வந்து அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம். ஒத்துமே சிகரே தேவி ஓம் ஞாபகமூர்த்தினா சொல்லிட்டு போயிடுறோம். உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரெண்டு கையையும் சிரசுக்கு மேல தூக்கி வச்சுக்கணும், கை கோப்பிக்கணும். தலைக்கு மேல கையை கோப்பிண்டு இந்த நம்ம ஆகாசம் நம்ம பாக்குறமே அந்தரீஷம் பாக்குற மூலியோ அந்த வானம் முழுக்க நமக்கு பிடிச்ச பெருமாளுடைய திருமேனி வியாபிச்சு இருக்கிறதா தியானிச்சுக்கணும். அது தேவப்பெருமானோ திருவேங்கமுடையானோ அல்லது இந்த மாதிரி சொல்ற உருவகப்படுத்தக்கூடிய பெருமாளுடைய இதுவோ விஸ்வரூபமோ அனைத்தையும் நம்ம தியானிச்சுக்கணும். அப்படி தியானிச்சென்று காயத்ரி உபஸ்தானம் பண்ணணும். அப்படி பண்ணணும்னாக்க நமக்கு இதுவாக இருக்கு. அதனால என்ன சிக்கணும், பெருமாளை வந்து விஸ்வரூபத்தோடு தியானிக்கணும். அந்த விஸ்வரூபத்தை சொல்றதுக்கோசரம் இந்த அதிசயத்துவாதி குணகாரிகளும் வந்தது. அதே மாதிரியாகவே ஐஸ்வர்யத்தையும் வந்தது. இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தில பெருமாள் பறந்து எழுந்துள்ளிருக்கிறதா என்று சொல்றது. நேற்று வரையும் தெரிவிச்சிருக்கோம் பரமாத்மா அவருடைய எப்படி எப்படி எல்லாம் இருக்கு இந்த ஐஸ்வர்யத்தில. ஏன்னா தெரிவிச்சோம் அவர் வந்து அவர் சொல்ற வந்து சொல்றவர்களுக்கு நான் விஸ்வார ஆத்மாவா நினைக்கிறேன் கிடையாது. அந்த விஸ்வார ஆத்மாவுக்கு சொர்க்கலோகம்ன்றது தட மாத்திரம். அது மாதிரி ஆகாசம் சொல்ற, ஜலம்னு சொல்ற, பிருத்திவின்னு சொல்ற, அதே மாதிரி வாயு அப்படி வாயு அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி ஆதித்யன், இது அத்தனையுமே என்னது பரமாத்மாவுடைய ஒவ்வொரு அவயவங்கள். இதெல்லாம் ரூபிக்கப்படுறது ரூபகம். இப்படி எல்லாம் பண்ணப்படுறதுனால இது நிற்கிறது. இதுதான் இங்க சொல்லப்பட்டதாகிறது. அதனால என்னச்சு, ஒவ்வொரு அவயவம் தனித்தனி அவயவமா பண்ணக்கூடாது உபாசனம். அத பின்னாடி சாய்க்க போறாரு சுவாமி. பின்னாடி சுவாமின்னு தேசிகன் இல்ல, சூத்திரக்காரர் சொல்லப்போற வந்து இது தலையை ஒண்டி அவர், அதாவது சொர்க்கலோகமான தலையை மட்டும் நான் பண்றேன்னு சொன்ன உபமன்யவர் அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பண்ணக்கூடாது, ஒன்னா சேர்த்துதான் பண்ணணும் அப்படின்னு சித்தாந்தம் பண்ண போறாரு மூணாவது அத்தியாயத்தில். பிரிச்சு பிரிச்சு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க பெருமாளுடைய திறமையினிய நம்ம ஆபாத சூடம் நம்ம சேவிக்கணும் முடிஞ்சோம். பிரிச்சு பிரிச்சு தலையை ஒண்டி ஒருத்தன் உபாசனம் பண்றான்னாக்க நியாயமா இருக்குமா? அல்லது கண்ண வண்டி பாக்குறேன், அல்லது திருவடி வண்டி பாக்குறேன், இடுப்பு வண்டி பாக்குறேன்னு சொல்லக்கூடாது. சமுதாய சோபைய சேவிக்கணும். சமுதாய சோபைன்னு என்ன அர்த்தம், பெருமாளுடைய அனைத்து அவயவங்களையும் தனித்தனியா பிரித்து சேவிச்சு சொல்லிட்டு அதன் பிறகு மொத்தமா இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சு அவர் திருவடிகளை நம்ம பரிநியாசம் பண்ணணும், பிரணாத புரிந்துடணும். அப்படி பிரணாதம் பெருமாள் அனுகிரகிப்பான். அதனால இந்த மாதிரி பிரிச்சு எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அங்க சொல்லப்பாரு சுவாமி. சூத்திரக்காரர் சொல்ல போற, அத பாஷ்யக்காரர் வரைக்க போற, தேசிகனதுக்கு அற்புதமாக வியாக்கியானம் பண்ற போற சராவடியில. அதனால இப்படி பாருங்க, முதல் மூணு அரியலனங்கள் சூக்மமான பரமாத்மாவுடைய சுரூபத்தவுடைய பிரம்ம வித்தியைகள் விசாரிக்கப்பட்டது. அதன் பிறகு சூழமா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய சுரூபம் இருக்கு, அது மூணு அரியலன்கள் சொல்லப்பட்டது. அந்தரியாமிகரணம், அதிர்ஷ்டத்துவாதி குணகாரிகரணம், வைஷ்மாதாரிகரணம். இப்படி சொன்னதுனால இந்த ஆறு அதிகரணங்களையும் ரெண்டு பேட்டிகையா முடிச்சுட்டு, ரெண்டு பேட்டிகையா முடிச்சதுனால நமக்கு சுலபமா புரியுது. முதல் மூணு அதிகரணங்கள் பெருமாளுடைய சூக்மமான சுரூபத்துக்கு, அடுத்த மூணு அதிகரணங்கள் பெருமாளுடைய விபுலமான திருவேணியை பற்றி, சுரூபத்தை பற்றி அது விசாரிக்கப்படுறது. இப்படி சொன்னதுனால மூணு மூணு இதுலயும் தனித்தனியா விபாகமானது நமக்கு சித்தி சொல்றது. அத இந்த ஆறு அதிகரணங்களால சொல்லப்பட்டதாக சுவாமி சாய்க்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பதங்கள் இருக்கு, பிரம்மசப்தம், ஆத்மசப்தம், புருஷ சப்தம். இது மூணு பதங்கள் தான் இங்க இருக்கு. வைஸ்வானரா ஆத்மா, சர்வம் கல்விதம் பிரம்ம, அது மாதிரி இதனையும் புருஷன் ஆத்மா அப்படின்னுட்டு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அத்திர அதிகரணத்துல அந்த ஒரு முதல் அதிகரணம் சர்வம் கல்விதம் பிரம்ம, அங்க பிரம்ம சப்தம். இரண்டாவது அதிகரணத்துல ஆத்ம சப்தம் இருக்கு. அத்திர அதிகரணத்துல அத்தான் சொல்லி அதுல ஆத்மான் இருக்கு. மூணாவது அதிகரணத்துல அக்ஷினி புருஷோ திருச்சியின் புருஷ சப்தம் இருக்கு. நாலாவது அதிகரணம் அந்தரியாம அதிகரணம், அதுலயும் ஆத்ம சப்தம் இருக்கு. ஆத்மா அந்தர்யாமி அமதா சா தே ஆத்மா அப்படின்னு ஆத்ம சப்தம் இருக்கு. அங்கேயும் ஆத்ம சப்தம். அதே மாதிரி அதிர்ஷ்டத்துவாதி குணகாரிகரணம், அங்க அங்கேயும் ஆத்ம சப்தம் இருக்கு. அந்த பிரகரணத்துல ஆத்ம சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. வைஸ்வாகாரிகரணத்துல ஆரம்பமே இதான், ஓ நகா ஆத்மா கிம் பிரம்ம. இந்த பிரம்ம சப்தமும் ஆத்ம சப்தமா இருக்கு. இந்த ஆத்ம சப்தமும் பிரம்ம சப்தமும் பொருள் சப்தமும் எவ்வளவு மனசு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேசிகன் எப்படி அதை பிரிக்கிறார், ஆறு அதிகரணங்களும் சொல்லப்பட்ட சப்தங்கள் அது மூணு சப்தம் தான், ஆத்மா பிரம்மம் புருஷன். இந்த மூணு சப்தங்கள் தான் இருக்கு. இந்த மூணு சப்தங்கள் தான் இது இங்க சொல்லப்பட்டதுன்றதுனால அவைகள் எதுல போய் அன்வயிக்கும், எதுல அன்வயிக்கும் தெரியுமா? அதையும் விவரிச்சு சொல்ற, கஷேத்திரம் கஷேத்திரம்னா என்ன அர்த்தம், அச்சேதனமான இந்த பிரபஞ்சம் அர்த்தம். அந்த கஷேத்திரன அறிஞ்சின்றவன் யாரு, ஜீவன், கஷேத்திரஜன் ஜீவனுக்கு பேரு. பிரமாணம் சொல்ற கஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வ கஷேத்ரே சுபாரத அப்படிங்கிற இதில் என்ன அர்த்தம், லோகத்துல நிறைய பிரபஞ்சங்கள், அந்த பிரபஞ்சங்கள்ல அது கஷேத்திரம்னா இருக்கு, அதுல உள்ள இருக்கக்கூடியவன் யாரு, அந்த கஷேத்திரத்தை உள்ள இருக்கக்கூடிய ஜீவன்கள், அந்த ஜீவனுக்கு உள்ள இருக்கிறவன் பரமாத்மா. அதனால என்ன கூட கஷேத்திரஜன் இல்லாத சொல்றா, அவன் உண்மையிலே கஷேத்திரஜன் இல்ல, கஷேத்திரஜன் சரி, கஷேத்திரஜனுக்கு சரீரியாக ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். அதனால இந்த கஷேத்திரஜன் சொன்னா ஜீவன், கஷேத்திரம் சொன்னா பிரபஞ்சம், பரமாத்மா கூட கஷேத்திரஜன் என்ன அர்த்தம், அந்த கஷேத்திரஜனுக்கும் கஷேத்திரத்துக்கும் ஆத்மாவாக சரீரியாக இருக்கக்கூடியவன் அதை சொல்றதுக்கு. அது பிரமாணே இங்க சாச்சுட்ட இதுக்கு வியாக்கியான பாஷையார் பண்றேன், கஷேத்திரஜனாக்கா கஷேத்திரஜன் சரீரி, கஷேத்திரஜனுக்கு ஆத்மா அப்படின்னு அர்த்தம் பண்றேன், அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இது இது எது அப்படின்னாக்கா இந்த அசேதனமான பிரபஞ்சம் என்ன, அந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்குள்ள வாழற ஜீவன் என்ன, அவளை காட்டிலும் யாவர்த்தம் விலட்சணமா இருக்கக்கூடியவன், அவனை காட்டிலும் அந்த சேதனனை காட்டிலும் அசேதனத்தை காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடியவன் இருக்கானே அவன் யார் தெரியுமா, இந்த லோகத்துக்கெல்லாம் ஹேது. ஏன்னா இந்த அத்தியாயம் என்ன, இந்த அத்தியாயம் சமன்மையாத்தியாயம், இந்த சமன்மையாத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா இந்த சர்வ காரணம் பிரம்மம். இது ஒரு வாக்கியம் புரிஞ்சுக்கோங்க, ஜெகத்காரணம் நான் சொல்லல, சர்வகாரணம் பிரம்மம். சர்வகாரணம் பிரம்மம் ஏன் சொல்லணும் அப்படின்னா சில வித்தியில் இந்த ஜெகத்காரணத்தும் சொல்லப்பட்டிருக்காது, மோட்ச காரணம் சொல்லப்பட்டு சாச்சர் அகில போன ஜென்மஸ்தேம பங்காதிரியிலே வினத விவித பூதவராத ரக்ஷைக தீட்சேன்னு இருக்கு. அங்க ரக்ஷைக தீட்சை அப்படின்னாக்கா சத்தீக்கையில சுவாமி தேசியம் தான், தேசியம் சொல்லாம யாராலையும் வியாக்கியானம் பண்ண முடியுமா, எங்க ஈகஸ்வாமி சாச்சர் தேசியம் சொல்லாம யாராலையும் உபஞானம் பண்ண முடியாது, சாஸ்திர விஷயம் விஞ்ஞாபிக்க முடியாது. தேசியனை வெயிறவா கூட தேசியம் சீசூக்தியில் வச்சுட்டுதான் வாக்கியார்த்தம் பண்ண முடியும், ஏன்னா அவர் தான் சச்சிருக்கார் எல்லாம். அதனால சுவாமி சொல்ற ரக்ஷா ஏகா தீக்ஷா எஸ்ய ரக்ஷா ஏவ தீக்ஷா, ரக்ஷா தீக்ஷா ஏவ ஏவகாரத்தை மாத்தி மாத்தி போட்டு அர்த்தகாரம் பண்ற, ரக்ஷதான் தீக்ஷ, ரக்ஷ தீக்ஷதான் ஆகும், ரக்ஷா ஒண்ணுதான் தீக்ஷ, பெருமானுக்கு நம்மளை காப்பாத்துறது ஒண்டிதான் தீக்ஷ, பெருமானுக்கு காப்பாத்துறது தீக்ஷதான், அதுதான் சங்கல்பமே. எப்படி ஏவகாரம், ஏவகாரம் எங்க எங்க அன்வைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் மாறணும். அது ஏற்கனவே அயோகம் சொன்ன பாருங்க அந்த மாதிரி இங்க. அதனால இந்த மாதிரி மோட்ச காரணத்தை சொல்லணும், இதுதான் சர்வ காரணம் பிரம்மம். சுவாமி எதாவது சொல்லிட்டேன், இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஜெகத்துல இருக்கிற அனைத்துக்கும் காரணமா இருக்குது, அது உற்பத்தி காரணமா இருக்கலாம், சிருஷ்டி காரணமோ அல்லது ஸ்திதி காரணமோ அல்லது சம்ஹார காரணமோ அல்லது கடைசியாக மோட்ச காரணமோ. இது ஏன் சொல்லணும்னாக்கா இந்த திருவாரூர் முதல் பாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும், எல்லாருக்கும் தெரியும், உயர்பர உயர்நலம் உடையவன் எவனவன், இது முதல் அதிகரணமா. இது வந்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவனும் பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது, பிரகத்வம் பிரம்மன்னா என்ன அர்த்தம், பிரகத்து அது உயர்வு அற உயர்நலம் பறந்து இருக்கக்கூடியவன் இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்ல முடியும், அது இது சொல்லப்பட்டதா இருக்கு, உயர்வு அற உயர்நலம் உடையவன் இதுதான் பிரகத்வம் பிரம்மணத்துவம். இத திருவாரூர் முதல் பாசுரம் முதல் பாதம் அதுல சாய்க்கிற அழுவாத மழ். ரெண்டாவது பாருங்க அது வந்து முதல் அறிவு, மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன், மயர்னா மயக்கம் மோகம் அஜ்ஞானம் விபரீத ஜானம் இவைகள்லாம் இல்லாமல் மதிநலம், மதிநலம் மதினாக்க ஞானம், நலம்னாக்க பறந்திருக்கக்கூடிய ஞானம், மகுந்த ஞானம். அதாவது சுவாமி சாய்க்கிறார் உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னுட்டு அதாவது உபாயமும் ஒரு ஞான விகாசம் தான். பொதுவா பகவான் நம்ம தெரிஞ்சின்றோம், பிரபத்தியம் தெரிஞ்சுக்கிறோம், அது ஒரு ஞானம். அந்த ஞானத்து சரணாகதி பர்யந்தமோ அல்லது பக்தியோக பர்யந்தமோ எடுத்து போனாக்கா அது உபாயமா மாறிவிடுது. ஒரு ஞான சாஸ்திர விசேஷம் உபயமாவது ஒரு ஞான சாஸ்திர விசேஷம். நம்ம அடையப்படக்கூடிய ஒரு இது இருக்கே அதுவும் ஒரு ஞானம் தான். ஏன்னா தமிழ் ஒரு ஞானம் விசாசம் பரவிடுச்சுனாக்க விபுவா மாறுறது, அதுதான் நமக்கு மோட்சம். அதனால அதை எத்தனை நம்மாழ்வார் சகிக்கிறார், மயர் வர மதினம் அருளினி அவனவன் அருளினன். அதனால நமக்கு நிற்கிறான். இதுதான் சித்தோபாயம். சித்தோபாயமான பரமாத்மா நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். சாத்தியோபாயம் என்ன பண்றதுன்னாக்கா நம்ம பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சிடும். பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறது சாத்தியோபாயம், பக்தியோ அல்லது பக்தி யோகமோ. ஆனா இந்த இது இருக்குதே சித்தோபாயம்ன்றது நமக்கு அற்புதமான ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்து தன்னையே அனுபவிக்கும்படியா பண்ணிடும். முக்கியதோ முக்த போக்கியா சொன்ன பாருங்கோ அது. அதனால மயர்மர மஞ்சள் மருடன், அதனால மோட்ச காரணம் கண்டிப்பும் போகணும். ஆக இந்த இடத்துல இந்த ஆத்ம சப்தமோ பிரம்ம சப்தமோ புருஷ சப்தமோ எதை சொல்லும் அப்படின்னாக்கா பரமாத்மாவதம் சொல்லும். நிருபாதிகமான ஆத்மா அவனே, நிருபாதிகமான பிரம்மம் அவனே, நிருபாதிகமான புருஷன் அவனே. பெருமாள் தான் புருஷன், அவன் எல்லாரும் ஸ்திரிப்பிராயா. என்ன அர்த்தம்? நம்ம கல்யாணம் சொல்றோம், சீதா கல்யாணம் சொல்றோம், யாரா ராம கல்யாணம் சொன்னாரா, கிருஷ்ண கல்யாணம் சொன்னாரா, சீதா கல்யாணம் ருக்மிணி கல்யாணம். ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய பக்தா சேர்ந்திருந்தாக்க அவளுக்கு ஆனந்தமான கல்யாணம், அதுதான் மங்களகரம். அந்த வைபவத்தை தான் சொல்றது இது. அதனால இது வந்து நாம எல்லாரும் எப்படி இருக்கணும்னாக்க பதிவர்தா ஸ்திரீ மாதிரி பெருமாளோட சேர்ந்திருக்கணும். சுவாமி சேர்க்கிறார், சதீவ பிரிய பக்தாரம் ஆச்சாரியம் மித்ரவத் ஆச்சாரியம் சிஷ்யவத் முக்தம் மித்ரவத் லாலயே தரிம் அப்படிங்கிறார். அதுல பாருங்க, சதீவ பிரிய பக்தார், ஒரு பதிவர்தா ஸ்திரீ எப்படி தன்னுடைய பர்த்தாவை ஆலனம் பண்ணுவாளோ, சுசூழ பண்ணுவாளோ, எப்பொழுதும் பர்த்தாவுக்கு தன்னுடைய பிடிச்சிட்டு இருப்பாளோ. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அடிமையா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு இருக்கிற ஏற்றம் நாங்க வேற யாருக்கும் கொடுக்கலையே. ஒரு புருஷனா இருக்கிறவன் தன்னுடைய கிரகணியை பார்க்கணும், ஒத்தியா பார்க்கறது யாரையும் பார்க்க முடியல. அவளோடு சேர்ந்துட்டுதான் நாங்க எல்லாம் நல்லது பண்ணணும். அதனால இந்த மாதிரி பிரமாணம் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் இது அத்தனையும் எங்க வரும் அப்படின்னா புருஷன், அவன் நிருபாதிகமான புருஷனை வந்தான் அது சொல்றது. இப்படி இந்த மாதிரி அனைத்து சப்தங்களும் இந்த பாதத்துல மூணு சப்தம் இருக்கோ, மூணு சப்தங்களும் பெருமானையே சொல்லும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அருள்றார். இப்ப பாருங்க இந்த ஸ்லோகத்தை, திருஷ்வத்ரோபாசிதிருநாம் மிதஹ்ருதய குஹாக்ஷ்யந்தர சிந்த்ய உக்தஹ விஸ்வாந்தர்யாமிதா தேஹ விபுல பரிமிதி சிந்தனீயஸ்த்ரயேத ஷட்சு பிரம்மாத்ம சப்தௌ புருஷ பதமபி க்ஷேத்ரதஜ்ஞ ப்ரபஞ்ச வ்யாவ்ருத்தே விஸ்வஹேதௌ ப்ரகரண நியமாத் நாம வ்ருத்யா நமந்தி த்ரிஷு. அத்ர அத்ரன இந்த பாதத்துல, இந்த ரெண்டாவது பாதத்துல த்ரிஷு முதல் மூணு அதிகரணங்கள்ல உபாசித்ருணா உபாசகாரனா இருக்காளே அவளுடைய மித ஹய மிதன்னா அல்பம் அர்த்தம், அளவோட குறினது. அமிதம்னாக்கா அதிகம், அபரிமிதமா இருக்குது, பரிமிதமா இருக்குன்ற மொழியோ அது. மித ரொம்ப அற்பமான ஹதய குகை, ஹதய குகை என்ன அக்ஷி தன்னு அதுக்குள்ள இருக்கிறவன் சிந்தியா உத்தகா நிரூபிக்கப்பட வேணும், அவனே விசாரிக்கப்பட வேணும். உள்ளுக்குள்ள இருக்கிறவன் அல்பமான ஹதயம் என்ன, ஹதய குகை என்ன, கண் என்ன, இவைகளுக்குள்ள எழுந்திருக்கானே அவனை பத்தி விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னுட்டு மூணு அதிகரணங்களால் சொல்லப்பட்டது. அடுத்த மூணு அதிகரணங்களால அத பிறகு திரையே அடுத்த மூணு அதிகரணங்கள்னால விஸ்வாந்தரியாமிதாதேஹி, விஸ்வ அந்தரியாமி பிரபஞ்சத்திலையும் ஆத்மாவிலையும் சேதனம் அச்சேதனம் அனைத்திலையும் அந்தரியாமியாக இருந்திருக்கக்கூடிய பரமாத்மாருக்கானே அவனுடைய விபுல பரவிதிகி ஐஸ்வர அதிகரணம், அந்த மாதிரி அதிர்ஷ்டத்வாதி குணகாதிகரணம், இவைகள்லாம் விபுல பரிவிதி. விபுலம்னா பறந்து இருக்கிறது வைபுல்யம். அந்த விபுத்தம், விபுத்தம் எப்படி சொல்லப்பட்டதோ அதுல அளவுதான். இது இதான் சுவாமி எழுதியினுடைய பதத்தையும் விபுல பரிவிதி சொல்லிட்டார். அளவு அப்படின்னு முதல்ல சொன்னது மிக அல்பமானது, இந்த பரிவிதி அளவு. ஏன் அது மாதிரி சொல்லணும்னாக்க அவ்வளவுதான் அளவான பெருமாள். ஒரு சொல்கலோகம் இந்த மாதிரி பூமி எல்லாம் வியாபிச்சிருக்கான்றத முடியாத அளவு, அதை காட்டிலும் வியாபிச்சிருக்கிறதுலாம் பெருமாள் கிடையாது. அதுதான் விபுல பரிவிதி. சாதாரணமா வியாபிச்சில்ல, அனைத்து ரோகங்களையும் வியாபிச்சிருக்கிறது. எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனாக்க அதுவும் சாமான்யம்தான். ஏன்னா அவன் ரொம்ப பிரம்மாண்டம், எவ்வளவு குளமும் குளமா இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த லோகம்னா சுருங்கிதான் இருக்கு. அப்படிப்பட்டவன் நமக்கோசரம் அந்த மாதிரி இருக்கான்னு அர்த்தம். விபுல பரிவிதி, பரிவிதம்னா என்ன அர்த்தம், அளவுதான். அதுவும் அளவோட குருநெல் தான். அப்ப சொல்லமானது அல்பமான அளவு, இப்ப சொல்லப்பட்டது கொஞ்சம் பெருசான அளவு, அவ்வளவுதான். பாதூர் ரங்கராஜன் சுவாமி எழுந்துள்ளிருந்த திருப்பதியில அவர் சொல்ற விளையாட்டா சொல்ற, ஏன்னா ஆச்சாரியெல்லாம் நிறைய பேர் ரொம்ப ஆச்சாரமா இருக்க, ரொம்ப சாதாரணமா சில பேர் ஆச்சாரமா இருக்க, சில பேர் ஒண்ணுமே இல்லை. பெரிய ஆச்சாரமா இருக்கிறவாளும் சரி, திட்டமான ஆச்சாரத்தோடு இருக்கிறவாளும் சரி, ஆச்சாரமே இல்லாதவாளும் சரி, எல்லாரும் சரணாதி பண்ணிக்கிறார். எல்லாருக்கும் மோட்சம் சரணாதி பண்ணிக்கிறதுனால அங்க போனோம்னாக்க ரொம்ப ஆச்சாரமா இருக்கவாளுக்கு ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துப்பா, நீங்க எல்லாருக்கும் செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஏதாவது திருப்பாளன் அப்படின்னு கேட்பாரு. புரிஞ்சுக்கோங்க, அதாவது ஒருத்தருக்கு இதுலாம் கிடையாது இல்லையா. அங்க ஆனந்த சாகசமே நம்ம சித்தாந்தத்துல கிடையாது, ஆனந்த சாகசமே நம்ம கிடையாது இல்லையோ. அதனால இது இது மாதிரி இருப்பா இருக்கு பண்ண அப்படின்னு பரிகாசம் பண்ணுவார் யாரு, பாதர் சுவாமி. அந்த மாதிரி இங்க வந்து என்னன்னாக்க சாதாரண பரிவிதி, இது அல்பமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மோபாசனம் முதல் மூணு அதிகாரத்துல. இப்பவோ விபுலமான ஸ்தானத்தை உடைய பரமாத்மா உபாசனம் சொல்லப்பட்டது. இப்படி ரெண்டு திருத்தினால உபாசனம் உபாசனம் தான். நீங்க அற்பமான ஸ்தானத்தை வச்சு உபாசனம், அந்த உபாசனத்தை வச்சிருந்து உபாயத்தை அனுஷ்டித்தாலும், அல்லது பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விபுலமான ஸ்தானத்தை உடைய உபாசனத்தை நீங்க அனுஷ்டித்தாலும் பலன் ஒண்ணுதானே, அதனால வேறுபாடு கிடையாது. ஆனா விசாரிக்கப்பட்டவருடைய கதிர்க்கிய பத்ததி மார்க்கம் அது இந்த கிரமம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கோசரம் அழகா இங்க சாதிக்க. அது மட்டுமா ஷட்சு பிரம்மாத்ம சப்தவும் புருஷ பதனம். இந்த ஆறு அதிகரணங்கள்லயும் முக்கியமான சொல்லப்பட்ட சப்தங்கள் என்ன, பிரம்ம சப்தம் என்ன, ஆத்ம சப்தம் என்ன, அது மாதிரி இது ஆத்ம சப்தம், இது புருஷ சப்தம், பிரம்ம சப்தம், இந்த மூணு சப்தமும் எதை சொல்றதுன்னாக்க பரமாத்மாவை தான் சொல்லும். சொன்னோம் பிரம்ம சப்தம்ன்றது என்னைக்கும் நிருபாதிகமா பிரம்மத்தை தான் சொல்லும், வேற எதுக்கிட்டையும் போகாது. ஆனால் சில இடத்துல பிரகிருதியை சொல்றது, சில இடத்துல ஜீவனம் சொல்றது, சில இடத்துல வேதத்தை சொல்றது, சில இடத்துல பிரம்ம விசாரத்தை பண்றது, வேத கோஷத்தை எத்தனையோ சொல்றது. அப்படி சொன்னா கூட அவைகள்லாம் நிருபாதிகமான அர்த்தம் இல்லை, ஏதோ அம்சதாக அர்த்தம். அம்சதாக பர்வாத்தனா பிரம்மம், பிரம்மசப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் எதுன்னாக்க பரமாத்மா தான். ஆத்மசப்தத்துக்கும் நிருபாதிகமான ஆத்மா பரமாத்மா தான். புருஷன் சொன்னாலும் இதுல அமரகோஷத்துல அவன் அமரசிம்மன் சொல்லச்சு வைகுண்ட புருஷோ விஷ்ணு அப்படிங்கிறான். விஷ்ணுவுக்கு என்னென்ன பதங்கள் இருக்கு நாம வாசின்னு சொல்லச்சு புருஷா புருஷா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க, புருஷாக சொல்லப்பட்டிருக்கு. புருஷாக என்ன அர்த்தம் அப்படின்னா விஷ்ணுதான் அதுக்கு அர்த்தம் பிரதானமா. லோகத்துல ஏதோ புருஷ அடையாளம், ஒரு ஆம்பளை என்ன அடையாளம், அதை வச்சுட்டு லோகத்தை புருஷன் சொல்றோம். பாத்துக்கோங்க, மற்றபடி சாதாரணமா புருஷன் சொன்னா அவன் உண்டிதான், பரமாத்மா தான், அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. வந்து உத்தமர் சுவாமி முக்கூர் விஷயங்க ஒரு அழகான விஷயம் சாச்சு, தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே சொல்றோம் தெரியாது. நம்ம ஸ்ரீஸ்ருதி சொல்றோம் இல்லையோ, பஷ்யந்தி விஷு ஸ்ருதிஷு பரிசா சூரி பிருந்தேன சாத்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நன்மிதஸ்தான பேனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அது சொல்லிச்ச அங்க வந்து முக்கூர் விஷயம் கேள்வி கேட்டார், இதுவோ யாரு இந்த பரமாத்மா பெருமாளும் பிராட்டியும் இது விளையாடிட்டு இருக்கா, தாயகட்டம் விளையாடிட்டு இருக்கா, இந்த சொக்கட்டான் விளையாடுற சமயத்துல சுத்தூர யார் இருக்கா அப்படின்னாக்க, ஸ்ருதிகள் பார்த்துட்டு இருக்கான் வேதங்கள். அதே மாதிரி ஏன்னா வேதங்களுக்கு என்னன்னாக்க, வேதம் சொல்றபடிதானே பெருமாள் சிருஷ்டிக்கிற, அது ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கிறான். அதே மாதிரி நித்திய சூரிகள் முக்தா எல்லாம் இருக்காளே, அவ எல்லாம் சேர்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம், வேடிக்கை பார்த்துட்டு இவா ரெண்டு பேரும் சொக்கத்தான் விளையாடிட்டு இருக்கா. சொக்கத்தான் விளையாடுற சமயத்துல விஸ்வாதீச பிரணயசதா பிரம்மத்யூத வர்த்தவ் பிரம்மே சாட்சாதேவியோ அக்ஷதார்த்தா, விளையாடுறது பிரம்மா சதுர்முக பிரம்மா ருத்ரன் அந்த மாதிரி தேவதைகள் எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கோம்னா காய்களா மாதிரி இருக்கும். அவ எடுத்து எடுத்து எடுத்துட்டு இருக்கா பெருமாள், நம்ம அத்தனை பேரையும் வெட்டி வெட்டி போட்டணும் பார்த்துட்டே இருக்கோம் பாவம் பண்றதுனால. திராட்டியோ நம்மளை தப்பிக்க வச்சு நமக்கு பழமாக்கணும்னு பாக்குறா. இதெல்லாம் இருக்கு, இதுல ஜெயிக்கிறது யாரு, பெருமாளா திராட்டியா இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ஜெயிக்க வச்சுட்டா, அழகா இருக்கும் நம்மளை ஜெயிக்க வச்சுட்டா, இதெல்லாம் இருக்கும். அபிஷேகம் கேள்வி கேட்டார், இது ராஜாவும் யாரும் பேசாதீங்கம்மா, ராஜாவும் ராணியும் எங்க விளையாடுவா, எங்க விளையாடுவா, அந்த புறத்துல விளையாடுவா, அந்த புறத்துல விளையாடுனாக்கா அப்ப என்ன ஆகும், ஒரு உள்ள வேற புருஷால் போக முடியாது, அங்க ராஜா போகலாம் ராஜகுமாரன் போகலாம் வேற யாரும் போக முடியாது. அப்படி இருக்கிட்டு இந்த இடத்துல இந்த நித்திய சூரிகள்லாம் அங்க இருக்கா முக்தா எல்லாம் இருக்கான்றாலே அது எப்படி இருக்கலாம், அவன் எல்லாம் போலாமா உள்ள அங்க போகக்கூடாது, ஏன்னா அந்த புறத்துல வேறு புருஷன் போகக்கூடாது இல்லையோ அப்படின்னு கேள்வி கேட்ட அழிஷங்கர். அதுக்கு புருஷ சுவாமி என்ன பண்ணா, புருஷ கிருஷ்ணமாச்சார சுவாமி ஆஸ்தானத்தான் எழுந்துள்ள இருந்த புருஷ சுவாமி என்ன சொல்லுவோம், அந்த மகன் என்ன பண்ணார், இல்ல நாம எல்லாரும் குழந்தைகள் தான் இருமா இருக்கு, அந்த புறத்துல குழந்தைகள் எல்லாம் உள்ள போடாம இல்லையோ, அதனால அந்த இடத்துல நம்ம குழந்தைகள் எல்லாம் அங்க போயிருக்கோம், இதுல என்ன தப்பு அப்படின்னு தான் சமாதானம் சொன்னேன். முக்கூர் ரிஷிங்கிட்ட புருஷ சுவாமி முக்கூர் ரிஷம் கோபம் உன் அபிப்பிராயத்தை யார கேட்டா, தாதா எல்லாரையும் கூட என்ன அவர் பார்த்து வளர்ந்துவா, உன் அபிப்பிராயத்தை யாரு கேட்டா, தேசியம் ஏதாவது சாதிச்சிருக்கேரா அதை சொல்லு அப்படின்னு கேட்டேன். என்னதுன்னு இவர் டெக்குன்னு புரியல, புரிக்கல டெக்கு. உடனே அந்த சுவாமி முக்கூர் ரிஷம் யாராவது சாதிச்சேரா, சூரிய பிரந்தேன சார்த்தம், இந்த சூரிய பிரந்தம் நித்திய சூரியருடைய குழாங்கள்னு அர்த்தம், பிரந்தம்னா சமுதாயம் சமூகம், குழாம் அப்படின்னு அர்த்தம், குழு குழாங்கள் அப்படின்னு அர்த்தம். அது பிருந்த சப்தம் இருக்கோ, அந்த பிருந்தம்னாக்க நபும்ச கணிக்கணும், நபும்ச கணிக்கணும், அதாவது என்ன அர்த்தம், ஆண்பால் இல்ல பெண்பால் இல்ல பழவின்பால், பெண் பழவின்பாலா இருக்கிறது நபும்சகால் தானே, அந்த புறத்துல பூனர் குரலர் இவாள் நான் தான் அங்க இருக்கலாம், அவ எல்லாம் அது மாதிரி நபும்சகால் இவாள் நான் தான் அந்த புறத்துல இருக்க விடுவா. அந்த காலத்துல பெருமாள் மின்னாடியும் பிராட்டி மின்னாடியும் நாம் அத்தனை பேரும் ஒரு நபும்சகால் மாதிரிதான் இருக்கும், புருஷனும் இல்லை ஸ்திரீயும் இல்லை, அந்த மாதிரி நாம் இருக்கோம். அதனால புருஷன் அப்படின்னா அவன் தான், ஸ்திரீ அப்படின்னாக்கா அவதான், மற்றபடி நீ எல்லாரும் எப்படிப்பட்டவா அப்படின்னா இது மாதிரிதான், புருஷனும் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லாமல் பெருமாள் அனுபவிக்கவே பிறந்த தேசத்தனையே காஷ்டையாருடைய ஒரு சுரூபம் இருக்கே அதுதான் ஆத்மஸ்வரூபம். ஆக நாம புருஷாலும் இல்லை நாம ஸ்திரீகளும் இல்லை, நாம பெருமாள் அடைந்து பெருமாள் அனுபவிக்கக்கூடிய தாசர்கள் மாத்திரமே. அதனாலதான் சுவாமி என்ன பண்ண, பிரதான பிரதிசந்திர அதிகாரத்துல சேஷத்துவமானது தேவரருக்கு தாசத்துவ பரிணம் போகணும்னு தச்சுக்கு. அதனால அந்த வழியா பார்த்துக்கணும். அதனால நீ பாருங்க, யாவர்த்தே இந்த மாதிரி கஷேத்திர புருஷபதவி, கஷேத்திரம் என்ன பிரபஞ்சம் அதாவது அச்சேதனம், தஜ்ஞ அதை தெரிஞ்சின்றவன் ஜீவன், அந்த தெரிஞ்சின்ற கஷேத்திரம் தஜ்ஞன் கஷேத்திரன் சேதனா சேதனாத்மகமான பிரபஞ்சம் யாவர்த்தே, அவைகளுக்கு யாவர்த்தம்னா விலட்சணம்னு அர்த்தம். அவன் அவைகளுக்கு இருக்கிற சுபாவம் பரமாத்மா கிடையாது. யாவர்த்தே விஸ்வஹேதோ, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அனைத்து ஹேதுவாக இருக்கக்கூடியவன். விஸ்வம்னா அனைத்துன்னு அர்த்தம், அனைத்து காரணம் சொல்லலாம், அல்லது விஸ்வஹேதம்னாக்கா ஜெகத்காரணம் சொல்லலாம். இப்படி ஜெகத்காரணமா இருக்கக்கூடியது, அனைத்து காரணமா இருக்கக்கூடியது, அது எது அப்படின்னாக்கா பிரகரண நியமாது. பிரகரணம், இந்த பிரகரணங்கள் தான் என்ன பண்ணிவிடுத்தோம்னாக்கா சாட்சா பரமாத்மாவை சொல்லப்படுது. அந்த பிரகரண நியமம் இருக்கிறதுனால இந்த இது இருக்கே பரமாத்மா, அதாவது நியமம்னா இங்க சாமர்த்தியம் நியமிக்கிறது எதுல என்னாக்கா, இந்த பிரகரணமானது பரமாத்மாவை தான் நியமிக்கிறதுல சாமர்த்தியம், பரமாத்மாவை சொல்றதுலதான் இந்த பிரகரணங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அது நிறைய சொல்லிட்டோம், நித்தியம் விபும் அப்படின்லாம் இருக்கு, விபுவா இருக்கிறதுன்றது அவனாலதான் இருக்க முடியும். சர்வ விஸ்வரூபம் திரைலோக்கிய சரீரனா சரீரியா இருக்கிறது அவனாலதான் இருக்க முடியும். இத நிறைய சொன்ன மகாந்தம் விபுமாத்மானம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால இவைகள்லாம் பரமாத்மாவை சொல்றதுலதான் அந்த பிரகரணங்களுக்கெல்லாம் சாமர்த்தியம். அதனால அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால நாமவர்த்தி, நாமவர்த்தின்னா என்ன அர்த்தம், ரூடி. விபுன்னா பிரமாணம் தான், புருஷன்னா பிரமாணம் தான், ஆத்மான்னா பிரமாணம் தான், ரூடியா அதாவது காரண பெயர் இல்ல இடுவிரி பெயர். அது இடுவிரி பெயர்னாலேயே சாட்சாத்தா பெருமாள் சொல்லிவிடும். நமந்தி, நமந்தி அப்படின்னாக்க இருக்கிறதுன்னு அர்த்தம், அதுலதான் இருக்கு, ரூடி சக்தியினாலதான் இவைகள்லாம் நிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த நமந்தின் இருக்கோல்லையோ அது வேற ஒரு பாடம் இருக்கான் பதயோஜனையில, நாமவிருத்தியா மனந்தி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அப்போ நாமவிருத்தியா ஆமனந்தி அப்படின்னு சொல்லலாம். ஆமனந்தி அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்கிறார்கள், வேதம் சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது ஆமனந்தி என்ன சொல்கிறார்கள், யார் சொல்றா அப்படின்னு ஸ்ரீ சூத்திரகாரர் அல்லது எம்பெருமானார் தேசிகன் எல்லா ஆச்சாரியாலும் இந்த மாதிரி திருவள்ளப்படுறா ஆமனந்தின சொல்றான்னு அர்த்தம். அப்போ ரூடி சக்தியினால இந்த பரமாத்மாவை தான் இந்த சப்தங்கள்லாம் சொல்லும் அப்படின்னுட்டு இந்த பாஷ்ய எம்பெருமானாரோ மற்றமுள்ள ஆச்சாரியர்களோ திருவள்ளப்படுறான்னுட்டு சுவாமி தேசிகன் இங்க சாய்க்கிற நமந்தின்னாக்க அந்த ரூடி சக்தியினால பரமாத்மா கிட்ட அர்த்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வரும். ஆமனந்தின்னு சொல்லிவிட்டோம்னாக்க பரமாத்மா பரமா இருக்குன்னுட்டு இந்த மாதிரி மகா ஆச்சாரியால் இருக்காளே நமக்கு அந்த எபிரமான ஆச்சாரியாள்லாம் இப்படி திருவள்ளப்படுறான்னு. இப்படியாக இந்த பாசத்துல ஆறு அதிகரணங்கள், மூணு அதிகரணங்கள் அல்பஸ்தானமான உபாசனங்களை உடையது, அதுல இருக்கக்கூடிய பரமபுருஷன் விசாரிக்கப்படுகிறான். அடுத்த மூணு அதிகரணம் விபுலமான மகஸ்தானம், அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை பற்றி விசாரிக்கப்படுறது. அது மட்டும் இல்லாம இந்த ஆறு அறிய பிரகரணங்கள்லயும் ஆத்மசப்தம் பிரம்மசப்தம் புருஷ சப்தம் எல்லாம் இருக்கு. அவைகள்லாம் ரூடியாகவே பரமாத்மாவை தெரிவிக்கும், அத ஆச்சாரியாதி மாதிரி சொல்றான்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது இந்த பிரகரணங்கள்லாம் இத மாதிரி சொல்றதுக்கோசம் வந்திருக்கு அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய ஆறு அதிகரணங்களுடைய சுரூபத்தை விவரித்து சாத்தியார். மிதஹ்ருதயகுஹாக்ஷ்யந்தரஸ்யந்த்யமுக்தஃ விஸ்வாந்தரியாமிதாதேஹ விபுலபரிமிதிஹ சிந்தனீயஸ்த்ரயேதஃ ஷட்சுப்ரஹ்மாத்மசப்தௌ புருஷபதமபி க்ஷேத்ரதஜ்ஞப்ரபஞ்ச வ்யாவ்ருத்தே விஸ்வஹேதௌ பிரகரணநியமான் நாமவிருத்யா நமந்தி. கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.